ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. இத்தம் ஸ்துத சகிருதிஹாஷ்டபிரேஷ பத்யைஹ ஸ்ரீவேங்கடேஷ ரசிதை ஸ்ததசேந்திர வந்த்யஹ துர்தாந்த கோர துரித விரதேந்திர பேதி காமாசிகா நரஹரிர் விதனோது காமான். இத்தம் ஸ்துத சகிருதிஹாஷ்டபிரேஷ பத்யைஹ ஸ்ரீவேங்கடேஷ ரசிதை ஸ்ததசேந்திர வந்த்யஹ துர்தாந்த கோர துரித விரதேந்திர பேதி காமாசிகா நரஹரிர் விதனோது காமான். காமாசிக அஷ்டகத்தில் ஒன்பதாவது பத்தியம் இந்த இத்தம் ஸ்துதஹ என்று தொடங்கக்கூடிய பத்தியம். இது வந்து பலஸ்துதின்னு சொல்லலாம், பலஸ்துதி தான் சொல்லாமல் பலஸ்துதி தான். ரொம்ப அழகான ஒரு ஓமை ஒரு இது கொடுத்துருக்கார். நிஜம்மன், அதாவது பகவான் நிஜம்மனாக சிம்மமாக அவதாரம் பண்ணதனால் சிம்மமானது யானைகளுக்கு எதிரி. யானையை வேட்டையாடக்கூடிய ரொம்ப மிக குறைவான விலங்குகளில் சிங்கம் பிராதானியமானது. இந்த சிங்கம் என்ன பண்ணணும் அப்படிங்கிட்ட சில யானைகள்லாம் விரட்டணும் அப்படிங்கிறது. இந்த யானைகள்லாம் என்ன அப்படிங்கிட்ட நம்முடைய பாபங்கள் தான். ரொம்ப அழகான பத்தியம் இது. ஏன்னா சரம ஸ்லோகத்தினுடைய ஒரு சாயா இங்கே தெரிகிறது. சர்வ தர்மான் பரித்தியஜ மாமேகம் சரணம் விரஜ அகம் துவா சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச அப்படின்னு அங்கே பத்தியம். இதற்கு முன்னாடி பத்தியத்தில் பார்த்தோம்னா துவை ரக்ஷத்து ரக்ஷகைஹி கிமன்யஹி துவைச்சா ரக்ஷத்து ரக்ஷகைஹி கிமன்யஹி இது நிஷிததி ஸ்ரயாமி நித்யம்னு, உன்னை எப்போது நான் சரணம் அடைந்தவனாக இருக்கின்றேன்னு சொன்னார். அப்போ அடுத்து பகவான் பண்ண வேண்டிய காரியம் என்ன? பாபங்களை எல்லாம் ஒழித்தல், பிரபத்தி பண்ண உடனே உத்தரக்ஷணமே நம்முடைய எல்லா பாப்பங்களையும் பகவான் அழித்து விடுகின்றான். இந்த பிறவிக்கு என்ன தேவையோ, எஞ்சி இருக்கக்கூடிய பிறவிக்கு என்ன தேவையோ அதை மட்டும் விட்டு வைக்கிறான் சாஸ்திரம் சொல்றது. பிராரத கர்மாவுடைய கொஞ்சோண்டு பாகம். அப்ப இந்த சிங்கத்தை நான் தஞ்சம் புகுந்து விட்டேன். இந்த சிங்கம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, சில யானைகளை கொல்ல வேண்டும். அந்த யானைகள்லாம் யாருன்னு கேட்டால் என்னுடைய பாப்பங்கள். உம்மாலேயே அந்த பாப்பங்களை போக்கிக்க முடியாதுன்னு கேட்டால் முடியாது, அடக்க முடியாத கொடிய மிகப்பெரிய யானைகள்னு சொல்கிறார். ரொம்ப அழகான ஒரு பத்தியம் இதான். ஸோ அதற்கு மேலே முதிரை சாதிக்கிறார். வெங்கடேஷ ரச்சிதைஹி வேதாந்த தேசியனால் அடியனால் எழுதப்பட்ட இந்த பத்தியம், எந்த பத்தியங்கள்னால் ஸ்துதிக்கப்பட்ட இந்த சிங்கமானது பாப்பங்கள் என்கின்ற யானைகளை கொல்ல வேண்டும், அழிக்க வேண்டும்னு பிரார்த்தனை. இதில் இன்னொரு ஒரு சுவாரஸ்யமும் இருக்குது. ஏஷன்ற பதத்தை உபயோகப்படுத்திருக்கார். ஏஷன இந்த, அப்போ இந்தன சுவாமி அங்கே பகவானை சென்று மங்களாசாசனம் செய்யும்பொழுது பாடியிருக்க பாடப்பட்டிருக்க வேண்டும் இந்த பத்தியம். ஸோ பெரியவெல்லாம் பெருமாள் சேவிக்க போனால் மங்களாசாசனம் பண்ணுவாள். அப்போ அந்த காமாசிகா ஹரிக்கு ஒரு அற்புதமான, அந்த அற்புத கேசரிக்கு இது அற்புதமான ஒரு பத்தியமலா. ஒரு தடவை பார்த்தோம்னா இதில் கிரியாபதம் பார்த்தோம்னா வித்தனோத்து. வித்தனோத்துன்னு சொன்னால் தனு விஸ்தரேன்னு தாத்து. தனோத்து லோட்டில் காரம்பது பிரதம புருஷ ஏகவச்சனம். வித்தனோத்துன்னா விசேஷன்னு வச்சுக்கலாம். உபசர்க்கம் அது, அந்த வீண்ட உபசர்க்கத்துக்கு விசேஷன்னு வச்சுக்கலாம். விசேஷமாக அழிப்பானாக, அழிக்க வேண்டும். வித்தனோத்து எதை அழிக்க வேண்டும் கேட்டால் காமான், நாம் விரும்பக்கூடிய பயன்கள். ஒரு பிரபன்னன் அப்படி என்ன விரும்புவான் அப்படின்னு கேட்டால் கைங்கரியம்தான். அப்போ அவன் ஆசைப்படக்கூடிய கைங்கரியங்கள் எல்லாம், காமங்கள் எல்லாம் அழிப்பானாக. யார் அழிப்பான் அப்படின்னு கேட்டா, இத்தம் இக சகிருத்து ஸ்துதஹ. ஸ்துதஹனா பாடப்பட்டவன், துதிக்க பெற்றவன். ஸ்துதஹ இத்த பிரத்தியம் அது. ஸ்துதஹான துதிக்க பெற்றவன். இந்த இத்த பிரத்யமானது பெரும்பாலும் விசேஷனமாக ஆகும். இத்தவத்தும் விசேஷனமாகும். இத்தவத்து இருக்கு கதவான் ஸ்துதவான் அப்படின்னு சொன்னா எவன் ஸ்துதி செய்தானோ அவன். இப்ப நேரத்தில் வேதாந்த தேசிகன் ஸ்துதவான். ஸ்துதகான்னு சொன்னா எவன் துதிக்க பெற்றானோ அது பகவான். சக்ருத்து ஸ்துதஹ, சக்ருத்துனா ஒரு முறை நடத்தும். சக்ருதேவ பிரபன்னாகிய ஸ்ரீமத் ராமாயணத்தில் வரக்கூடிய தர்ம ஸ்லோகம், அதாவது உபதேச ஸ்லோகம், சரணாகதி பண்றதுக்கு சக்ருத்துனா ஒரு முறை, இத்தம்னா இவ்வாறு, இகனா இங்க, இவ்வுலகில்னு வச்சுக்கலாம் அல்லது இங்க. இத்தம் அப்படின்னா இவ்வாறு, அது வந்து அவ்யயம். இகமும் அவ்யயம் தான், அவ்யயம்னா மாறாதது, அதற்கு விபக்தி எல்லாம் கிடையாது. சக்ருத்து ஸ்துதஹ, ஒரு முறை துதிக்கப்பெற்றவனாக இருக்கக்கூடிய, இன்னும் யாருன்னு சொல்லலை, அது அந்த அது பெருமாள் தான். அஃப்கோர்ஸ் நம்ம அன்பயம் பண்ணுறதுக்காக சொல்லன்னு சொல்கிறேன். ஸோ பெருமாளை பார்த்து துதிக்கிற, நரசிம்மனை பார்த்து துதிக்கிறார், அவன் தான் அது. காமான் வித்தனோத்து, நமக்கு இன்னும் பதம் மூலமாக அது தெரியலை. எவ்வாறு துதிக்கப்பட்டான்னு கேட்டால் அஷ்டபிகி பத்யைகி. அஷ்டபிகி அஷ்டன்னு சப்தம் அது, அஷ்டபிகின்னு திருத்தியா பகுவச்சனம், பத்யைகின்றது பத்யம், பத்யம்னா போயம் அர்த்தம், பத்யேகின திருத்தியா பகுவச்சனம், பத்யங்களினால் ஸ்லோகங்களினால் எட்டு ஸ்லோகங்களினால். சரி, யார் இந்த எட்டு ஸ்லோகங்களை எழுதினா அப்படின்னு கேட்டால் ஸ்ரீ வெங்கடேஷ ரச்சிதைஷி, ஸ்ரீ வெங்கடேஷன் என்று சொல்லக்கூடிய வேதாந்த தேசிகனால் ரச்சிதாவும் யுக்த பத்யம் எழுதப்பட்டது. ரச்சிதைஹி பத்யேகி, இப்போ ரச்சிதன்ற பதமானது பத்தியத்துக்கு விசேஷனமாக போயிடுது. உன்னையே சொன்ன மாதிரி சம்ஸ்கிருதத்தில் விசேஷமும் விசேஷனமும் ஒரே விபக்தி ஒரே வச்சனத்தை இருக்கணும். அதில் பத்யைகின்றது தித்தியா பகுவச்சனத்தில் இருக்கிறனால மூன்றாம் வேற்றுமை பன்மையில் இருக்கிறனால, ரச்சிதைகியும் பார்த்தோம்னா மூன்றாம் வேற்றுமை பன்மையில் போயிடுது. ஸ்ரீ வெங்கடேஷ ரச்சிதைகி, வெங்கடேஷ கவியால் எழுதப்பெற்ற இந்த எட்டு ஸ்லோகங்களால் இவ்வாறு துதிக்கப்பட்ட அந்த நிஜம்மன். இப்ப சொல்றார் காமாசிகா நரஹரிஹி, ஏஷக காமாசிகா நரஹரிஹி. இந்த எப்பவுமே ஏஷகன்ற இதுவானது திஸ் சொல்லு, இங்கிலீஷ்ல திஸ் சொல்றோம்னா ஏஷகன பக்கத்துல இருந்தா தான் ஏஷகன்னு சொல்லுவோம், தூரம் தான் சக, ஸ்மரிச்சுக்கிறது தான் சக, பக்கத்துல இருக்கச்சேதான் ஏஷக பதம் உபயோகப்படுத்துவோம், ஏதது சப்தம். அப்ப ஏஷக காமாசிகா நரஹரிஹின்னு சொன்னா இந்த காமாசிகா நரசிங்க பெருமான். அப்ப மங்களாசாசனம் செய்யும்போது சுவாமி இந்த பத்தியத்தை சாதித்திருக்கலாம், அல்லது நினைச்சது கூட சாதிக்கலாம். மகாகவிகள் அவருடைய ஸ்மிருதியில எப்பயும் தியானத்தில் எப்பயும் பகவான் இருந்துட்டு இருக்கான், அப்படியும் எழுதிருக்கலாம். அவன் யார், நான் ஸ்துதி பண்ணேனே என்னால் மட்டும் துதிக்கப்படக்கூடியவனா அப்படின்னு கேட்டா திரிதசேந்திர வந்தியக, வந்தியக வந்தியா இல்லை வந்திய, இது வத அபி வதி அபிவாதனை தாது தான், அபிவாதனை அந்த தாது தான் அது, வத அபிவா வந்து வந்துக்கு வதி சொல்லுவோம், வதி வதி அபிவாதனை. அப்ப வந்தியகன்னு சொன்னா வணங்கப்பட வேண்டியவன், வணங்கப்படுகின்றவனான யாரால், திரிதசேந்திர அப்படின்னு சொன்னா உயர்ந்த தேவர்களால், உயர்ந்த தேவர்களால் வந்தியக. இது வந்து சமஸ்த பதம், திரிதசேந்திர வந்தியகங்கிறது ஒரே பதமா இருக்கிறதுல, அதாவது அவர்களால் வணங்கப்படக்கூடியவன், வணங்கப்படுகின்றவன் தற்கொலை. ஸோ தேவர்களாலும் வணங்கப்படக்கூடியவன், அடியினாலும் துதிக்கப்பட்ட இந்த நரசிம்மன், இவ்வாறு இந்த எட்டு பத்தியங்களால் துதிக்கப்பட்ட நரசிம்மன் காமங்களை எல்லாம் பயன்களை எல்லாம் வழங்கட்டும். மேலும் அவன் எப்படிப்பட்ட நரசிம்மன், வெறும் சிங்கமாச்சு, சிங்கம் சிங்கத்துக்கு என்ன விசேஷம் கேட்டா அவன் திரதேந்திர பேதி, பேதி பிது பிதுன்னு தாத்து, பிதுன பழக்கர், அப்ப பேதின பிளப்பவன் அப்படின்னு அர்த்தம், அழிப்பவன் அர்த்தம், பேதி அப்படின்னா எதை தூண பிளந்து வெள்ள வந்தா அப்பவே ஒரு பேதி ஆயிடுது. இப்ப என்ன பேதி அப்படின்னு கேட்டா பிளப்பன், எதை பிளக்கணும்னு கேட்டா திரதேந்திர, திரதன்னு யானைக்கு பெயர், திரத சிகரி சீம்னா அப்படின்னு வரதராஜாசனத்தில் சாதிச்சிருக்கார். திரத வீரத இரண்டு பற்கள்னு அதுக்கு விரத, இந்திரன் சொன்னா பெஸ்ட் அல்லது பெரிய, எப்படி திரதசேந்திர பற்ற மாதிரி திரதேந்திர, பேதி பெரிய யானைகளை பிளப்பனவாக இருக்கக்கூடிய, அழிப்பவனாக இருக்கக்கூடிய இந்த நரசிம்மன், பிளப்பவனாக இருக்கக்கூடிய நரசிம்மன். இந்த யானைகள்லாம் யார் இப்போ? துர்தாந்த கோர துரித, துரிதம்னா பாபம், கோர துரிதம் கொடிய பாபங்கள். துர்தாந்த, தாந்த சப்தத்துக்கு அடக்குதுன்ற அர்த்தத்தை வரும். துர்தாந்தனை அடக்க முடியாத அப்படின்ற அர்த்தம். ஸோ துர்தாந்த கோர துரித திரதேந்திர பேதி, ஒரே பதம். துர்தாந்த கோர துரித திரதேந்திர பேதின்றது ஒரே பதம். அடக்க முடியாத கொடிய யானைகள், அதாவது பாபங்களாகிய யானைகளை பிளக்கக்கூடிய காமாசிகா நரஹரி ஏஷகா அப்படின்னு அர்த்தம். ஸோ குயிக்க அன்வைத்த பார்த்தோம்னா, துர்தாந்த கோர துரித திரதேந்திர பேதி திரிதசேந்திர வந்தியக ஏஷக காமாசிகா நரஹரி ஸ்ரீவேங்கடேஷ ரச்சிதை அஷ்டபிஹி பத்யைஹி இத்தம் இஹ சகிருத்து ஸ்துதஹ காமான் விதனோது. இதான் அன்வயம், இதான் அர்த்தம். ஒரு தடவை சந்தி மட்டும் பார்த்தோம்னா, சக்ருத்து இஹ சக்ருதிஹ அஷ்டபிஹி சக்ருதிஹாஷ்டபிஹி, சக்ருத்து இஹன்றது தகாரமானது த ஆயிடுது, அப்புறம் இஹ பிளஸ் அஷ்ட இஹாஷ்ட சவர்ண தீர்க சந்தி. கொஞ்சம் சந்தி பேர்லாம் மறந்து போயிருந்தோம்னால அழைச்சிட்டு பார்த்தோன்னா அடுத்து வரக்கூடியதில் இன்னும் அதெல்லாம் அந்த விஞ்ஞாபிக்கிறேன். எப்போ எது ஞாபகம் இருக்கோ அது மட்டும் விஞ்ஞாபிக்கிறேன். முன்னமே அடியேன்னு சொன்ன மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் கேட்டால், ஒரு அனுபவ இதுவாக போயிட்டோம்னா என்னன்றது தெரிஞ்சுன்னா போகிறோம், ரொம்ப அதில் ஆழத்தில் இறங்க வேண்டாம். அஷ்டபிஹி ஏஷ அஷ்டபிரேஷ, அது ஒரு சந்தி, ரேப சந்தி, விசர்க சந்தி. அஷ்டபிஹி ஏஷ அஷ்டபிரேஷ சக்ருத்து இஹ அஷ்டபிஹி ஏஷக பத்யைஹி, அந்த பத்யைஹி பதம் வந்தனால ஏஷகிற விசர்க்கமானது லோகமாயிருக்கு. பொதுவாக அந்த ஏஷக சஹ பார்த்தேன்னா நிறைய இடத்துல ஏஷ சான்னுதான் இருக்கும், எக்ஸப்ட் எங்கர் ஹஸ்வ அகாரமானது, ஹிரஸ்வ அகாரமானது அடுத்து வந்தால் அப்போதான் ஏஷோ சோன் ஆகும், அதர்வைஸ் ஏஷ சாதான் நிற்கும். சக்ருத்து இஹ அஷ்டபிஹி ஏஷக பத்யைஹி சக்ருத் இஹாஷ்டபிரேஷ பத்யைஹின் அர்த்தம். அப்புறம் ஸ்ரீவேங்கடேஷ ரச்சிதைஹி திரிதசேந்திர வந்தியக, அந்த விசர்க்கத்துக்கு அடுத்து தகாரம் த்ரீ த வந்ததுனால அது அந்த இடத்துல சகாரம் வந்துடுது. ஸோ ஸ்ரீவேங்கடேஷ ரச்சிதை ஸ்ரிதசேந்திர வந்திய துர்தாந்த கோர துரித துரதேந்திர பேதி என்ற சந்தேகம் இல்லை. காமாசிகா நரஹரிர் வித்தனோத்து, இது விசர்க்கமானது என்ன பண்ணுன்னு கேட்டால், சில சமயம் வந்து ரேபமாக மாறும், சில சமயம் என்ன எழுத்து பின்னாடி வருதோ அதுவாகவே மாறும், ச ஷலாம் வந்து அதுவாக மாறிடும். இந்த இடத்துல வா வி வி இருக்கிறதுனால அது ரேபமாயிடுது. காமாசிகா நரஹரிர் வித்தனோத்து காமான், காமான்றது தித்தியா வச்சனம், தித்தியா விபக்தி பகவச்சனம், காமான் வித்தனோத்து. இவ்வாறாக ஸ்ரீ காமாசிகாஷ்டகம் முடிவு பெறுகிறது நரசிம்மனுடைய கிருப்பையினால, ஆச்சாரிய அனுகிரகத்தினால. ஏதோ யதாமதி பல பிழைகளோடு விஞ்ஞாபிச்சுட்டுருக்கேன், கேட்குற வாழ்க்கை உபயோகமாக இருக்கட்டும். அடியனுக்கும் ஒரு ஆவர்த்தி திருப்பி திருப்பி பார்க்கறதுனால என்ற கணக்கில் இந்த விஞ்ஞாபனத்தை பண்ணிக்கிறேன். ஸ்ரீ குருபியோ நமஹ, அஸ்மத் குரு பரம்பராய நமஹ, ஸ்ரீமதி நிகமாந்த மகாதேசிகாய நமஹ, கவிதார்க்கிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.